ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் ஷஷ்டஹ ஸ்லோகஹ. அனன்யான்வய பக்தானாம் ருந்தன்னாஷா மதங்கஜான் அனங்குஷ விஹாரோ வஹ பாது ஹேதீஸ்வராங்குஷஹ. பாது இதுதான் கிரியாபதம். பாதுன்றது லோட் லகாரம், பிரதம புருஷஹ ஏகவசனம். காப்பாற்றட்டும், காக்கட்டும், காக்க வேண்டும். யாரை? வஹ, யுஷ்மான் வஹ, உங்களை காப்பாற்றட்டும், காப்பாற்ற வேண்டும். யார் காப்பாற்ற வேண்டும்? ஹேதீஸ்வராங்குஷஹ. அங்குஷகன்றது ஆயுதத்தினுடைய பெயர். அது ஹேதீஸ்வரஸ்ய அங்குஷஹ, ஹேதீனாம் ஈஸ்வரஹ, ஹேதீஸ்வரஹ ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். ஹேதீஸ்வரஸ்ய அங்குஷஹ, அந்த சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷம் என்கிற ஆயுதமானது உங்களை காப்பாற்றட்டும். இது எப்படிப்பட்ட ஆயுதம்? அனங்குஷ விஹாரஹ. சுவாமி வந்து இந்த ஸ்லோகங்களில் அற்புதமாக சப்தங்களை கையாள்ருக்கார். அதாவது பொதுவாக அனுஷ்டப் ரச்சனம் பண்ணுறது ரொம்ப சமமான காரியம், சின்ன விருத்தம். பட் அதில் சில அர்த்தங்களை நம்ம போடச்சே ஸ்பேஸ் ரொம்ப கம்மி அனுஷ்டப் ரச்சனம் பண்ணுறது. அதான் அற்புதமாக சுவாமி இதில் சப்தங்களை கொண்டு விளையாடி பண்ணியிருக்கார். அங்குஷம்னா எதையோ கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா, யானை மதம் பிடிச்ச யானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயுதம். அனங்குஷம்னா அப்போ அன்கண்ட்ரோல்டு. அனங்குஷ விஹாரஹ, விஹாரனா விளையாட்டு. ராஜாக்கள்லாம் பொதுவாக சொல்லிச்சு விஹாரின்னு சொல்லுவார், பேட்டைக்கு போகிறதெல்லாம். அனங்குஷ விஹாரஹ, அந் கட்டுப்பாடற்ற விளையாட்டை உடையது, லீலைகளை உடையது. அது அந்த ஹேதீஸ்வராங்குஷஹாக்கு விசேஷனம். அனங்குஷ விஹாரஹ ஹேதீஸ்வராங்குஷஹ வஹ பாது. எப்படி காப்பாற்ற வேண்டும்னா, முன்பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறார். அனன்யான்வய பக்தானாம், அன்வயம்னா ஒரு தொடர்ச்சி, தொடர்ந்து செல்லுதல் இல்லை பற்றுதல். அந்ய அன்வய அப்படின்னு சொன்னால் அடுத்த வாழை பின்பற்றி போகிறது, இந்த இடத்துல வேறு தெய்வத்தை பின்பற்றுறது. ந அந்ய அன்வய, அதான் அனன்யான்வய, வேறு தெய்வத்தை நாடாத பக்தகா, அனன்யான்வய பக்தகா. இப்போ அதனுடைய ஷஷ்டி பகுவச்சனம் தான் அனன்யான்வய பக்தானாம். ந அந்ய அன்வய பக்தக, அன்யான்வய பக்தக தேஷாம். அனன்யான்வய பக்தானாம், வேறு தெய்வத்தை சரணாகதி பண்ணிட்டு வேறு தெய்வத்தை நாடாத அந்த எம்பெருமான் நாடாமல் எம்பெருமான் மீது பக்தி உடையவர்கள், அவர்களுடைய ஆஷா மதங்கஜான். ஆஷானா ஆசை, மதங்கஹானா மதங்கஜ, மதங்க எல்லாம் யானைகள். இப்போ ஆசைகளாகிற யானைகள் ஆஷா மதங்கஜான்றது அப்போ த்விதியா விபக்தி பகுவச்சனமாக இருக்குது. அவைகளை ருந்தன்னு, ருந்தன்னுன்னா ருணத்தி தாத்துவது, அதாவது கட்டுப்படுத்துறது, தடுக்கிறது, சத்ரு பிரத்தியம் அது, அதாவது கட்டுப்படுத்தி கொண்டு கண்டினியூஸ்டன்ஸ். அது ஆசைகளாகிற யானைகளை அடக்கி கொண்டு, ஆனால் தான் கட்டற்று அடங்காத லீலைகளை உடைய அந்த ஹேதீஸ்வராங்குஷ மகா பாத்து. ரொம்ப அற்புதமாக அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அனன்யான்வய பக்தானம், ந அந்ய அன்வய அனன்யான்வய பக்தக, அனன்யான்வய பக்தக தேஷாம். வேறு தெய்வத்திலும் பற்று இல்லாமல் எம்பெருமானை மட்டும் நாடுபவர்கள், பக்தி செலுத்துபவர்கள், அவர்களுடைய ஆசைகள் என்கிற யானைகள் அவற்றை அடக்கிக் கொண்டு, அனங்குஷ விஹாரஹ, தான் தன்னுடைய லீலைகளில் தடையற்றதாக விளங்கும் ஹேதீஸ்வரஸ்ய அங்குஷஹ, சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷமானது வஹ பாது. அனன்யான்வய பக்தானாம் ஆஷா மதங்கஜான் ருந்தன்னு அனங்குஷ விஹாரஹ ஹேதீஸ்வராங்குஷஹ வஹ பாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமானது அமைகிறது. விதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.